அரியணை. தெருவில் நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைவரை படிக்கிற தமிழில் இருக்குது பொதுமறை. எதுக்கு விளக்கிற பழக்கம் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும். பட்டாளம் உண்மை உரைக்கும் கட்டாயம் மண்ணை திரட்டும். வேதங்கள் இல்லாதிருக்கும் நாடங்கள் கண்ணா இருக்கும். இதுவரை பொறுத்தோம் சும்மா அடிக்கொடி இனிமே கும்மா. இதுவரை பொறுத்தோம் சும்மா அடிக்கொடி இனிமே கும்மா. கட்டோ தண்டோ கதறிடி நட்டு சிந்து முதறிடி உள்ள வந்த பவரடி. அண்ணன் யாரு ராக்கி தங்கடி காட்டு சிங்கடி நவுரகிது பீஸ்ட் பாய். Raid na.